చేస్తాడయ్యా, రంగు రంగులా దొంగ గారడి చేస్తాడయ్యా, జిల్లు జిల్లుగా చూస్తాడయ్యా, గిల్లి గిల్లి చంపేస్తాడయ్యా, దిల్లు దిల్లుగా గల్లు గల్లు మణిపిస్తాడయ్యా. Sone sone super sonic, let the rhythm flow, vamane nane energy tonic. Sone sone super sonic, man you gotta move, what you say man, ane rumba yonic. Kala onna da pattu paru vida konde na varu venda tota chatta natti pidi ke pata vanga nenjenda tera baita le tension tanda tera raga ve. Sonne sonne super sonic, vamane nane energy tonic. Sonne sonne super sonic, what you say man? ரியும் ராபேரியும் முன்ன சென்று கூட என் மண்டக்குள்ள நியூரான்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்ன தேட ராத்திரியும் ராபேரியும் முன்ன சென்று கூட என் மண்டக்குள்ள நியூரான்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்ன தேட super sonic, vamane nane energy tonic. Sonne sonne sonne super sonic, what you say man, ane rumba yonic. கண்ணும் பொண்ண மட்டும் அல்ட்ரா ஸ்கேனிங் பண்ணும், இவ எங்க ஓடி போனாலும் என் ஜிபிஎஸ் மின்னும். இதான் நம்ம அங்கம், நீ சீண்டு நான் பங்கம், வேண்டா ஒரு சங்கம், நான் ஆயிரம் சிங்கம். என் காத்துல சோனே சோனே சூப்பர் சோனே.